सरहावनिबाधिशैष्य कन्या हरिनीलद्युतिरिस्तवाम विद्वान् वसुदेव सुदस्य रंगवृत्ते यमुने स्वयमागता समीपम् श्लोकम् 685 सरहावनिबाधिशैष्य कन्या हरिनीलद्युतिरिस्तवानुविद्वान् वसुदेव सुदस्य रंगवृत्ते यमुने स्वयमागता समीपम् சரணாவணி எம்பெருமானுடைய திருவுருவை பாதுகாக்கின்ற பாதுகாதேவியே, நீ என்ன பண்ற? ஒரு சமயம் ரங்கநாதன் அவ்வப்போது காவேரிக்கு வரைக்க வந்துள்ளது உண்டு. உற்சவத்தில் இருந்துருவான், 18 இருந்துருவான், இது மாதிரி வந்து வழக்கம் உண்டு. அப்போ அம்மா மண்டலத்தில் காவேரிக்கிறத ரங்கநாதன் எழுந்து வருகிறான். அப்போ அவனுடைய திருவடியங்கள பாதுகாதேவி இருக்கிறதே இல்லையா? உன்னிடத்துல கரிந்து நீலத்தவான யுத்தம் இந்த நீளத்தில் உனக்கு நிறைய இழைக்கப்பட்டிருக்கு. அந்த யுத்த நீளத்தினுடைய உருவல் இருக்க அது காவேரி மேல காவேரி தீர்த்த மேல நிறைய படர்ந்து இருக்கிறது. பார்த்தா அந்த காவேரி எப்படி இருக்கு? நீலானா இருக்கு. யமுனா நதி எப்படி இருக்கும்? அப்படின்ட்டா கங்கை வெறுப்பா இருக்கும், யமுனா நதி கருப்பா இருக்கும். சரிங்களா? இந்த காவேரி கருப்பா போயிருக்கு. இந்த கருப்பா போனா அது கருப்பாத்த என்ன தோன்றது அப்படின்னு கேட்டோம்னாக்க, ரங்கநாதன் எழுந்து இருக்கிறானே, சேர்ந்து ரங்கநாதன் ஆறு வசுதேவ சுதஸ்தரங்க ரங்கத்துல ரங்கமானத்துல இருந்துக்கான ரங்கநாதன் ஆறு அப்படிங்கிறதா கண்ணனே. அதனால கண்ணன் நம்ம அறிவுல வந்து இங்க வந்த உடனே கண்ணன் எப்பொழுதும் யமுனா நதி தீரத்துலதான் விளையாடுவோம், அங்கே தங்கி இருப்பான் அல்லவா? அதனால யமுனா நதியே இந்த இடத்துல கண்ணம் பார்த்த உடனே இங்க வந்து சேர்ந்துருக்கோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. அம்மாளி உன்னுடைய ஒளியினால காவேரி தினமானது நீல நிறமாக யமுனை போல ஆயிற்று என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியன் வர்ணிக்கிறபடி. அவதீதேவதாந்தாம் அனகைக்கும் மணிபாதுகே மயூகை ஹரிநீல சமுத்திரே ஹரிகாரூக்கியமயோ ஜனானாம். ஸ்லோகம் 686 அவதீரித தேவதாந்தராணாம் அனகைக்கும் மணிபாதுகே மயூகை ஹரிநீல சமுத்திரே ஐசாரூபியமயோ ஜனானாம். இந்த ஸ்லோகத்தில் பழனிகாந்திகளுக்கு கிடைக்கக்கூடிய பகவத் சாரூபியம் இருக்கேன், அது எல்லாருக்கும் கிடைக்கிறது என்று சமத்காரமாக பேசுகிறார் சுவாமி. இங்கே எப்படி அப்படின்னு கேட்டவனாக்க, என் மணிபாதிகே பாதுகாது எரியே அவதீரித தேவதாந்தரானாம். அவதீரித தேவதா தேவதாந்தரங்களை அவதீரிதா என்று கேட்டால் அவருடைய சம்பந்தத்தையே விட்டு வைத்தவர்கள். ஆனால் சுத்த பரமேகாந்திகள் தேவதாந்திர சம்பந்தம் சிறிதும் இல்லாமல் இருப்பார்கள் இல்லையா? அவர்களுக்கு கடைசியில் என்ன கிடைக்கிறது? மோசம் கிடைக்கிறது, சரிசாரூத்தம் கிடைக்கிறது. அதாவது இந்த மோசத்தை நான் இதுதான் சொல்லுவாங்க, மோசம் சாரூத்தம் சாரூத்தம் சாயித்தம் தவ சுபரதா என்று சொல்லி மோசம் அப்படின்னா என்னன்னா சாரோக்கியம். சாரோக்கியம் மோசமாவது எம்பெருமானும் இந்த மொத்தாலும் ஒரே லோகத்தில் இருப்பதற்கு அறிவித்த லோகத்தில் அதுக்கு சாரோக்கிய மோட்சம் பேரு. சாரூக்கிய மோட்சம்னா எம்பெருமானுக்கு என்ன ரூபமோ உருவ அமைப்போம் அதே மாதிரி உருவ சங்கச்சக்கர கதாபாணியா நீலகரமாக எம்பெருமான போலவே இருக்கிறதுக்கு அது சாரூக்கிய மோட்சம் என்று சொல்வார்கள். அதே மாதிரி சாயுத்தியம் சாமீக்கிய மோட்சங்கிறது எம்பெருமானுக்கு சமீபத்திலேயே இருக்கிறதுக்கு சாமீக்கிய மோட்சம் என்று சொல்வார்கள். இந்த சாயுத்தியம் இருக்கேன், இந்த சாயுத்தியத்துல சாரூக்கியம் சாரூக்கியம் சாமீக்கியம் எல்லாமே சேர்ந்து இருக்கும். அதாவது எம்பெருமான் எப்படியானாலும் ஆனந்தமாக ஆனந்தத்தை அனுபவிச்சானோ அதே மாதிரி முத்தாலா போனவா அந்த பிரம்மாணத்தை அனுபவிச்சிருந்து எம்மான போலவே ஆனந்தமாக இருப்பார்கள். அது சாகித்யம், அதுதான் மோட்சம்னு பேரு. அந்த சாகித்ய மோட்சத்தை அனுபவிக்கிறவர்களுக்கு சாரூக்கிய மோட்சமும் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி சாரூக்கிய மோட்சமும் இருக்கும். சாரூக்கியமான எம்பெருமான சமானமாக இருக்கிறது. இங்கிருந்து மோட்சத்துக்கு போனால்னா அங்க எப்படி இருப்பாவா பிரம்மாவந்தாரத்தை கொடுக்கிறாவளுக்கு தங்கசகர கதாபாணியாக என்ன சுதுசத்தனமான கல்யாணதமான மங்களமான விக்கிரகத்தை பெற்று சரீரத்தை பெற்று எம்பெருமானத்தில் பேசுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனால அப்படியே மோட்சம் கிடைக்கிற வரதேகாந்த எழுத்து எப்படியானாலும் சாரூப்பம் கிடைக்கிறதோ எம்பெருமான போலேயே அமைப்பு நேரமும் எல்லாம் எப்படி கிடைக்கிறதும் அதே மாதிரி அந்த அமைப்பு எல்லாரும் கிடைக்கிறது அப்படின்னு அவதி எழுதிதான் அந்தகளுக்கும் அனகைகி ஹரிநீல சமுத்திரி மயூகைகளும் மயூகம் அதாவது இந்த பாதுகாப்பிலிருந்து மணிலிருந்து உண்டாக்க முடியாத அந்த நிறம் இருக்க இந்த கிரகணங்கள் அது எப்பேற்பட்டது அப்படின்னா நீல நிறமா இருக்கு. அது நீல நிறமா இருக்கிறது என்ன பண்றது யாராவது பெருமாள் சேவிக்க வராரோ எல்லாத்திலேயும் வீசாது வீசினா அவா எப்படி இருக்கா பெருமாள் போலே நீளமா இருக்கா அவாளும் இல்லையா அந்த பொதுமக்கள் கூட சேவிக்கிறவர்கள் கூட எம்பெருமாளை போல நிறத்தவுடையவர்களாக இருப்பினாலே அவர்களுக்கு ஹரிசாரூபத்தியம் கிடைக்கிறது சரிங்களா. இந்த ஹரிசாரூபத்தியம் ஆறுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டோம்னா ஆறு பரமேகாந்தியாக இருக்காலும் அவளுக்கு தான் அந்த ஹரிசாரூபம் கிடைக்கும். ஆனாலும் அவளுக்கு கிடைக்கிற ஹரிசாரூபியமானது பாதுகாப்பு உன்னுடைய நீலமணியை வீசுவதனாலே அதன் காரணமாக பொதுமக்கள் சாமானிய மக்கள் கூட எம்மானை போல நீளமுடையவர்களால் சாரூபத்தை பெற்றவர்களாக ஆகிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சென் வர்ணித்தபடி நீலாஷ்மிதாஞ்சனேதுமம் நிதிஸ்வயம் வெற்றிமுகை நித்யம் ஸ்லோகம் 687. நேத்திரேஷு பும்சாம் தவ பாதரக்ஷே நீராஷ்மபாசா நிதாஞ்சனேஷு சியாசமம் சம்சிதரங்க கோசாம் நிதிஸ்வயம் வெற்றிமுகை நித்யம். ஆதரக்ஷே ரங்கநாதனுடைய திருவடியை பாதுகாக்கின்ற பாதுகாப்பிலேயே நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னா எல்லாருக்கும் நிதியை எடுக்கிறதை காட்டி கொடுத்து நிதியை பெறும்படியாக பண்ணுகின்ற ஆயினா எப்படின்னு கேட்டோம்னா நிதியை பண்ணணும்னா எப்ப பெற முடியும் சில பேர்கள் என்ன பண்ணுவா யோசிக்க மூலமாகவோ குடிசுடுவதன் மூலமாகவோ உனக்கு பதவிகள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருப்பா. சரி நமக்கு பதவிகள் கிடைக்கும்னா எப்படி கிடைக்கும் கண்ணால பார்த்தா தெரியாது நமக்கு பூமிக்குள்ள எங்கேயா புழைச்சி வச்சிருந்தா அது தோண்டினா பதவிகள் கிடைக்கும். அதுக்காக அவள் என்ன பண்ணுவான் சில சித்தர்களை போய் அனுப்புவான். அது வந்து அவள் என்ன பண்ணுவா ஒரு வகையான மைய தயாரிச்சு மைய கொடுப்பான். அந்த மைய கண்ணில் எடுத்துட்டு பார்த்தாக்க பூமியில் இருக்க முடியாத நிதி எங்க இருக்குன்னு தெரியும். உடனே அதை தோண்டி எடுத்து அந்த நிதியை எடுத்து அனுபவிப்பார்கள். அதுபோல இங்க ரங்கநாதன் எங்க இருக்கான் ஸ்ரீரங்க ரெண்டு விமானத்தில் இருக்கான். அந்த எந்த விமானமான ஒரு கோஷம் கருவூரம் வச்சுப்போம் அதுக்குள்ள வேதையில போட்டு பூட்டி வச்சிருக்காங்க உள்ள உள் போட்டு உள்ள மூட்டு வர பூட்டு போட்டு பூட்டி உள்ளுக்குள்ள பணத்தை எப்படி வைக்கிறார்களோ அத மாதிரி அந்த ரெண்டு விமானமாக கருவூரத்துக்குள்ள நிதியாக எந்த விமானம் இருக்கான் எப்பேட்டு நிதி சியா சமயத்தான் காட்சியோடு கூடின ரங்கநாதன் அந்த உள்ள நிதியாக கருவூரத்துக்குள்ள ரெண்டு விமானத்துக்குள்ள இருக்கான். அந்த வெப்பமான செய்திக்கணும் அடையணுங்கிற ஆசையினால ஜனங்கள் ஓடி வர ஓடி வரைக்கும் என்ன பண்றான் வீரகேந்து சேவிச்சுன்னு வரான். வீரகேந்து சேவிச்ச உடனே அவ புண்ணிய கரவில்லையோ முதல்ல போன ஸ்லோகம் என்று சொன்னான் நீலமணியினுடைய ஒளிவானது அவ உடம்பு மேல போடுறது அதனால எப்பருமான போலேயே அவள் ஆயிடுறான். அதனால சாதுக்கு மோசம் அவளுக்கு கிடைக்கிறது என்று பேசியாச்சு போன ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்துல இவரை இவருக்கே இந்த குளிச்சு சேவிக்க முடியும் சேவிக்கும் பொழுதும் அவளுடைய கண்ணில இந்த நீல ஒளியினுடைய இந்திரியனுடைய நீல ஒளியானது அவள் கண்ணு மேல ஒழிக்கிறது. கண்ணு மேல வைக்கினா அது எப்படி இருக்கு கண்ணுக்கு மையிட்டாப்ல இருக்கும். கண்ணுக்கு மையிட்டா கண்ணுக்கு மையிட்டு என்ன பண்ணுவான் பொழியல் எங்க இருக்கேன்னு தேடி பொழியல் அனுபவிப்பார்கள். அதுபோல இங்க கண்ணுக்கு மையிட்ட உடனே கண்ணுக்கு நன்னா தெரியுது எல்லாம் இருக்கிறதெல்லாம் உடனே இருந்த இந்த ரெண்டு விமானத்துல பிராஜியோட கூட ഇങ്ങനെ വിളിക്കട്ടെ, ഇവരെ സേവിച്ച് രംഗനാഥനെ നിഗീതാഥര രംഗനാഥനെ പെട്ട് എല്ലാവരും സന്തോഷമടയാറുണ്ട്. ആകെ എല്ലാവർക്കും രംഗനാഥൻ സേവിക്ക മുടിയാണ് ഒരു ഭാഗ്യത്തെ നീങ്ങുകൂടിയാതെ നീ പണി വയ്ക്കിറാൾ എന്ത് സേവിക്കിറാൾ. இந்த ஸ்லோகத்தில் ஸ்லோகத்தை பார்ப்போம். நேற்றேகும் சந்தோபாதலட்சே நிராஸ்பாசா நிதாஞ்சனேஷு. புனிசாம் யாராவது வந்து சேவிக்கிறாரோ அவருடைய நேற்றேகு கண்கள்ல நீராஸ்மபாசம் மேலும் இந்த நீலக்கிழக்குடைய ஒளி இருக்க அதை வீசுகிறார். அது வீசினா என்ன இருக்கு, அவருடைய கண்கள் எல்லாம் மையிட்டது போல இருக்கு. மையிட்டது போல இந்த மையல் கூட அப்படி பார்த்தாக்க நிதியை பார்க்கலாம். நிதி என்ன தெரியும் மையத்துண்டாக்க இங்க என்ன நிதி இருக்குன்னு கேட்டால் சியாசமம் சம்சிதம் ரெண்டு விமானத்துல பிராட்டியோட கூடின ரங்கநாதன் நிதி சரிங்களா, அவன் நிதியாக எழுந்திருக்கான். அப்போ ரங்கநாதன் இவர்களுக்கெல்லாம் சயம் வியக்தி முகை நித்தியம் சட்டமாக தெளிவாக எம்பெருமானுடைய திருவேசிகளை திருவேண்டிய அளவெல்லாம் சேவித்து அனுபவிக்க முடியாத ரங்கநாதனுடைய சேவை இந்த மையத்திலிருந்தாலும் வாழ்க்கை கிடைக்காது. அதனால இந்த நேரத்தில் ஒளி எழுதக்கூடிய ஒளியானது மை போன்றது. அந்த சித்தாந்தமாக மையிட்டுக் கொண்டு தூய்ய காலத்தில் பார்க்கிற காலத்தில் எப்படி பதவிகள் கிடைக்குமோ அதே மாதிரி ரங்க நமக்கெல்லாம் பெரிய பதவிகள் இது ரங்கநாதன் தான். அடுத்த இந்த பதவிகளை நம்பி பார்த்து அனுபவிக்க முடியாத மக்கள் எல்லோரும் எல்லாரும் சேவிக்க முடியாத உன்னுடைய நேர ஒளிய அறிவிக்க பண்ணுகிறார் என்று இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசன் அனுபவித்தபடி அகங்குராம் அச்சுதபாலரசு மன்யம் மகானேர ருஜிந்துரியாம் விசேயசத்வாரகவாதிகாயா சங்கேசமுத்காடன குஞ்சிதாம் மகாம். ஸ்லோகம் 688. அகங்குராம் அச்சுதபாலரசு மன்யம் மகானோ மானேர ருஜிந்துரியாம் ஸ்லோகத்துல மோட்சத்துக்கு போறவாளுக்கு கோட்டவாசல் கடக்கிறதுக்கு ஒரு சாவிய இந்த நீலமணியானது கொடுக்கிறதோ அப்படின்னு சொல்ல முடியாது இருக்கு என்று உத்தரவிச்சுக்கிறார் சுவாமி. எப்படி அச்சுதபாதரட்சு சேவிக்கிறானோ உனக்குள்ள பகுதி பண்றானோ அவனை நீ கை நழுவ விட மாட்டாய். அவனுக்கு அவன் முத்தவ பகுதி அப்படின்னு சங்கல்பிச்சுற பிரபுத்தி ஆனவுடனே அவளை கண்டிப்பாக கை விடாமல் அவனுக்கு நீ மோட்சத்தை கொடுக்கற. அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய பதவியினுடைய பாதை காக்கிற பாதையே அவங்குறாம் மகாநீல ருஷிம். மகாநீலம் பெரிய பெரிய இசநீல கருத்தினுடைய ருஷிதான் காஞ்சி. அந்த காந்தி அப்படி மூல அடிக்கிறது சிறுவடி பாதையிலிருந்து மேலவிஜயானது சேவிக்கிறவாளுடைய தலை மேல வந்து அடிக்கிறது. சேவிக்கிறவா கடைசி காலத்துல என்ன பண்றான் அப்படின்னு கேட்டவனாக அந்த தலையில இருக்கின்ற அந்த பிரம்மரந்திரம் திறந்து அதன் வழியாக மூர்த்தனி நாடி வழியாக மேலே போடுகிறவா அச்சுதாதி மார்க்கத்தினாலே மோட்சத்து கிடையாது என்று சொல்லப்படுகிறது. சரிங்களா, அப்படி போகச்ச தலையில போய் நீர வீச்சு விழருது. எப்படி இருக்கு, இது நீளமா இருக்கு. நீளமா இருக்க பார்த்தா எப்படி இருக்குன்னா சாவியோடு செல்லும்படியாக இருக்கு. ஆக சாவியை கொடுக்கறது அவளுக்கு வெளியில கிளம்பச்ச மோர்ந்த நேராடியிலிருந்து வெளியில கிளம்பச்ச இந்த நீல மணி என்ன பண்றது, சாவியை கொடுக்கறது. எதுக்கு சாவியை கொடுக்கறது அப்படின்னு கேட்டோம்னாக்கிஜாம் சங்கே அப்படின்னா நிசேஷம். நிசேஷம்னா மோட்சம். அந்த மோட்சத்துக்கு போகிறதுக்கு சீவன்றதுக்கு போனோம்னா அங்கே கோட்டவாசல். கோட்டவாசல்ல எளிய கதவு இருக்கும். அந்த கதவு சாக்கு இருந்தா அந்த கதவை தந்து உள்ள போன மாதிரி இருக்கும். அதுக்காக ஒரு சாவி போனோம். ஒரு சாவி பெரிய சாவி வச்சிருப்பா பெரிய கதவு எடுக்கலாம். அந்த மாதிரி சாவி மாதிரி இருக்கு உன்னுடைய நீல வழியானது. அவன் தலைநேர போய் நீ சேவிக்கிறவாழ் தலைநேர போய் இந்த நீல வழி விளங்குது. நீலவழி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்கோட்டும் முடிச்சு போட்டுனா கட்ட முடியாது இல்லையா. அது மாதிரி ஒழியாமல் அழியாமல் இருக்கக்கூடியதா இருக்கு இந்த நீலவழி ஆகிற சாவி. அது சாதிக்கத்தக்கது. சாதிக்கத்தக்கதுன்னு எம்பெருமானுடைய கோட்டவாசலையே திறந்து வர்றதோ இல்லையோ அதனால உடந்தது அந்த சாதி. அப்படி மகாநீல ருச்சியம் இந்திரியத்தினுடைய காந்தி இருக்கேன். அந்த காந்தியானது எங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்கிஷேகத்வார நிஷேக மோட்சம். ஆனால் அதாவது வைகுண்டம், வைகுண்டத்தினுடைய துவாரம் இருக்க கோட்டவாசல், அத அங்க இருக்கமையான கவராட்சிக கதவுகள், அந்த கதவை திறக்கிறதுக்கு சமுதாரமும் தரப்புது. அது தரக்கும்போதுக்கு ஒரு சாதியை நீ கொடுக்குறீங்களோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு என்று இந்த சீர்கண்டத்தினுடைய கோட்டவாசனுடைய கதவை திறப்பதற்குரிய ஒரு சாதியாக மக்கள் மோசம் போனவர்களுக்கு நீ கொடுக்கிறாய் என்று இந்த சுலோகத்தில் அழகான சுவாமி உத்தரவிச்சித்தபடி. அவர்களுக்கு வைரியாயிருக்கிறவன் என்ன துக்கர்களை சம்பதித்து நல்லவரை காக்கின்ற எம்பெருமான். ஆகினால தீயவர்களுக்கெல்லாம் எம்பெருமான் வைரி. அப்பேருக்கு தெய்வீக வைரி அந்த எம்பெருமானுடைய ரங்கநாதனுடைய பாதுகை பாதுகா தேவியன். நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டா உங்ககிட்ட இருக்கிற அறிவியல பார்த்து இருக்கோ, அதாவது இந்திர நீலக்கருடைய வரிசை வரிசை அழைக்கப்பட்டிருக்கேன். அது என்ன பண்றது அப்படின்னா பிரஜாக ஜீவயதி, மக்களை வாழ்விக்கிறது. அவன உயிரோடு இருக்க முடியாது, உயிரோட்டம் உள்ளவர்களாக சௌரியமா இருக்க முடியாத பண்ணுறது அப்படின்னா எப்படி அப்படின்னு கேட்டா காலிக்கே மேகம் போல. மேகம் என்ன பண்ணா நல்ல போற எங்கேயும் இறங்கல பறந்து தவிக்கிறா எல்லாரும். அந்த சமயத்துல ஆகாசத்துல மேகம் கூட்டம் வந்தா போறோம், மழை பெய்யப்பட இருக்கட்டும், அந்த மேகத்தை பார்த்தாலே கீழே பூமி எல்லாம் குளிர்ந்து போறோம் இல்லையா, குளிர்ந்த காற்று வீசும். அப்போ ஜனங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது என்ன பண்ணா இவருடைய தாபத்தை போக்கும் முதல்ல, அதுக்கப்புறம் மழை பெய்ஞ்சு அவருடைய தாகத்தையும் போக்கும் சரிங்களா. அவருடைய தாபத்தை போக்கி அவருக்கு க்ஷேமத்தை சௌக்கியத்தை எப்படி ஆனாலும் மேகம் கொடுக்கறதோ அதே மாதிரி அறிவியல பத்தி மேகம் போன்று இருக்க முடியாத உன்னுடைய இந்திரநில பெரியனுடைய விஷயமானது மக்கள் என்ன பண்றது ஜீவயதி வாழ்விக்கிறது அப்படின்னார். எப்படி அமிர்தவரு சனி எங்களுக்கு அமிர்தத்தையே வரிசிக்கிறது. மேலே என்ன பண்ணோம் அவங்க என்ன இலத்துக்கு போயிரு இலத்தை வரிசித்து மக்களை காப்பாற்றும். இது அமிர்தத்தையே வரிசிக்கிறது. அமிர்தமாவது மோட்சம் திருவங்கையை கொடுத்தாலும் இறந்த மோட்சம். அந்த மோசமான அமிர்தத்திலே இந்த உன்னுடைய இந்திரநீல பதவியானது கரிநீல பதவியானது கொடுக்கிறது அப்படின்னார். இன்னும் எட்டாம் பண்றது ஓரகம் மதம் கோரமான சம்சரணம், சம்சாரத்துல உயர்ந்து உயர்ந்து கஷ்டப்பட முடியாத ஒரு நிலை இருக்க அது கோர சம்சரண தர்மம்னு பேரு. அது நாசினி போக்குறாரு. சம்சார தாபத்தை போக்கி அமிர்தத்தை வருஷித்து ஒன்ன காப்பாற்றுகிறது மேகம் போன்று. மேகத்தினால எப்படி அவங்க தாபம் போய் அப்புறம் அந்த சீர்த்தி பருவினால சந்தோஷமானது எப்படி ஏற்படுகிறது அதுபோல இந்த இந்திரநீல வசதியும் கல் வரிசையும் என்ன பண்றது சம்சாரமாக தாபத்தை போக்கி மக்களுக்கு தன்னை வந்து யார் வந்து பெருமாளை வந்து சேவிக்கிறாரோ அவள் மேல இந்த இந்திரநிலைக்கல்லினுடைய ஒளியானது பட்டு அவளுடைய தாபத்தெல்லாம் போக்கி அமிர்தத்தை வசிக்கிறது வைகுண்டத்தையே வசிக்கிறது வைகுண்டத்தையே கொடுக்கிறது அப்படின்னார். அதான போன ஸ்லோகத்துல வைகுண்டத்தினுடைய கோட்டவாசலை திறக்கிறதுன்னு சொன்னார். கோட்டவாசலத்திலிருந்து உள்ள போனா அமிர்தத்தை கொடுத்து வாழ்விக்கிறது இந்த இந்திரநீல கட்டுரியானது என்று இந்து நிலக்கருடைய ஒருவனுடைய பெருமையை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியம் சாதித்தபடி சத்தமகோபலபங்க மனோகரம் ஜெகரசே முரமர்தன பாதுஜே மணிகிரீட கணேசு ஜீவௌதம் மதுரவீர மனோகர பஞ்சிஷு. ஸ்லோகம் 690. சதமகோபலபங்க மனோகரம் ஜெகரசே முரமர்தன பாதுஜே மணிகிரீட கணேசு ஜீவௌதம் மதுகரீய மனோகர பந்திரு. முரமர்தன பாதுஷே, முரங்கிற அசுரனை மர்தனம் கொன்றவன் ஆறு எம்பெருமான். ஆக முராரியாக இருக்கும்படியான எம்பெருமானுடைய பாதுகாவேன், நீ எப்படி இருக்கிறாய்? சதமசோபலபங்க மனோகரம், சதமசோபலம்னா இந்திரன் இலக்கல் அர்த்தம். அதனுடைய பங்கம்னா துண்டுகள். உன்னிடத்துல இந்திரநீல கல்லுகள், சின்ன குரு இந்திரநீல கல்லுகள் தான் நிறையாக இழைக்கப்பட்டிருந்ததுனா அது இழைத்திருப்பதனால இது மனோகர அழகையாக இருக்க அழகா இருந்தா எப்படி இருக்க? மது கருவுதான் சொல்ல போறார் பின்னாடி. வண்டு போல வண்டு, நீ எப்படி இருக்க? அந்த இந்திரநீல கல்லானது நிறைய உணர்த்து இருக்கிறதுனால நீயே கரிய நிறமுடையவளாக இருக்க, நீல நிறமுடையவளாக இருக்க. வண்டு ஏற்பட்டது நீல நிறம், அதனால வண்டு போல இருக்கிற நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டவனாக்க, மணிகிரி நீட்ட என்ன சுற்றி உகசாம் மதுகரி மனோகர பஞ்சு யுவகசாம் மணிகிரீட கணேசு. யுவகசாம் தேவர்களுடைய மணி கிரீட ரத்னமயமான கிரீடத்தினுடைய கூட்டங்கள், அதாவது பெருமாள் சேவிக்கிறதுக்கு தேவர்கள் வந்து வரிசையா நின்றுட்டு பெருமாள் சேவிக்கிறான். அப்படி சேவிக்க வரிசையா நின்று கொண்டிருக்க முடியாத தேவர்களுக்கு வரிசையான கடாரி சாதிக்கப்படுகிறது. கடாரி சாதிக்கப்படுதுனா பாதுகை சாதிக்கப்படுகிறது இல்லையா? அந்த அவன் வரிசையா இருக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க, அந்த கிரீடம் இருக்கேன், அந்த கிரீடத்துல அழகான புஷ்பத்தெல்லாம் சூட்டின்னு வந்துட்டு இருக்கான். அதே மாதிரி கிரீடத்துல பெருமாளுக்கு சாத்துக்குடி சாப்பிட்ற காலத்துல நல்ல முடிய போய் சொன்ன நல்ல புஷ்பம் இருந்தா அதுல அந்த கிரீடத்திலேயே சுற்றி விடுவா பார்க்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது போல தேவர்கள்லாம் கிரீடத்துல நிறைய புஷ்பங்களை, அழகா வாசனை உள்ள புஷ்பங்களை சுற்றி கொண்டு அந்த கிரீடத்தோட கூட பெருமாளை சேவிக்க வந்திருக்காங்க. பெருமாள் சேவிக்க வந்தா அந்த புஷ்பங்கள் இருக்கோ எதுக்கு? அந்த புஷ்பங்கள் என்ன பண்ணும்? வண்டுகள் வந்து மொழிக்கும். சாதாரண புஷ்பங்கள் இருக்கிற இடத்துல வண்டுகள் தேனை பெறுவதற்காக வரும் அல்லவா? அது அது போல இங்கே பாதுகாப்பு எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டவனா, சதமசோபல பங்க மனோகரான்னார். நிறைய பாதுகளை இந்தியர்கள் இழைக்கப்பட்டிருக்கிறதுனால அதனால் அழகாக இருக்கு. அப்படின்னா எப்படி அழகாக இருக்கிறதுக்கு? நீல நிறத்தோட இருக்கு இல்லையா? நிறைய இருக்கிறதுனால நீல நிறத்தோட பாதுகா இருக்கு. அந்த பாதுகா தேவியானவர் ராஜா தேவிய என்ன பண்றான்? அவர்களுடைய கிரீடம், தேவர்களுடைய கிரீடங்கள்ல வரிசையா சாதிக்கிறான். சாதிக்கிட்டு எப்படி இருக்குன்னு கேட்டவனாக்க, அந்த கிரீடத்துல சாதிக்கிறதுக்கான புஷ்பங்கள் இருக்க, அந்த புஷ்பங்கள் இருக்கிறதான தேனை பருவதற்காக இந்த பாதுகா தேவியாகிற வண்டானது ஒவ்வொரு கிரீடத்திலையும் மொழிக்க போகிறதோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு என்று சாதிக்கிறார் இந்த இடத்துல. ஆக கிரீடங்கள்ல புஷ்பம் சுத்தப்பட்டிருக்கு, அது நல்ல வாசனையாக இருக்கு. வாசனையா இருந்ததுன்னா அதோட மகரந்தங்கள் தேனும் இதில் இருக்கு. கிரீடத்தை சாதிக்கிற காலத்துல ஒவ்வொரு கிரீடத்தையும் கிரீடத்திலையும் இவ சாதிக்கிற இதே பாதுகா தேவிய, இந்த பாதுகா தேவியோ கருப்பா வண்டு போல இருக்கு. வண்டு போல இருக்கிற பாதுகா தேவி ஒவ்வொரு கிரீடத்தையும் போகிறது என்ன தோன்றது அப்படின்னு கேட்டா, கிரீடத்தை சுத்தப்பட்டிருக்கிற பாதையில் இருக்கும்படியான ரசத்தை தேனை படுவதற்காக வண்டுதான் போகிறதோ என்று சொல்லும்படியாக இருக்கு என்று இந்த ஸ்லோகத்தில் அழகாக சாமி தேசியம் வர்ணித்தபடி. அந்நிச்சதாம் கிமபி தத்துவமான நேதிருஷ்யம் சன்னிப் பிரகாச ஜனனி துலகிருஷ்ண ரூபா பதாவணி புரசி வாச வரத்ன ரம்யாம் மத்தியே சமாதி நயனஸ்ய கனிஹி கனிஹி நிஜேவான். ஸ்லோகம் 691. அனிச்சதாம் கிமபி தத்துவம் அனன்ய திருஷ்யம் சம்யக் பிரகாச ஜனனி ஜெயகிருஷ்ண ரூபாம் பதாவணி ஸ்புரசி வாசவரத்னரம்யாம் மத்தியே சமாதி நயனஸ்ய கனிஹி நிஜேவான். கொள்ளக்கரையில ஆசிரமங்கள்ல பல யோகிகள் தவஸ் பண்ணிட்டு எம்பெருமான தன்னால செய்யணும்னு ஆசைப்படுறாவா சரிங்களா. அவளுக்கு கருவி ஸ்தானத்துல கருவி தானே எல்லா வசதிகளையும் பார்க்கறது, கண்ணில் இருக்க முடியாத கருவி தான் எல்லா வசதிகளையும் பார்த்து சொல்றது. அந்த கருவி போல பாதுகாதேவி நீ இருந்து அவளுக்கு யோகத்தினுடைய பலமான பரபிரம்மத்தை கண்ணால பார்த்து அனுபவிக்க முடியாது நீ பண்ணுகிறாய் என்கிறார் இந்த ஸ்லோகத்துல. எப்படின்னு கேட்டா நீ எப்போ கேட்டவள் நீ அப்படின்னா சம்யக் பிரகாச ஜனனி. சம்யக் பிரகாச ஜனனி சம்யக்னா மிக நன்றாக பிரகாசத்தை பகவத்ஞானத்தை ஜனனி உண்டு பண்ணுகின்றவர். பாதுகா தேவியானவர் தன்னை சேவிக்கிறவாளுக்கு பகவத்ஞானத்தை உண்டு பண்ணுகின்றார். அவ எப்படி இருக்காவ அப்படின்னு கேட்டா ஜெயகிருஷ்ண ரூபாம் தன் மேலேயே கண்ணனை தாங்கிட்டு இருக்காவ இல்லையா. ரங்கநாதர் கண்ணனை பாதுகாதேவி தன் மீது தாங்கி கொண்டிருக்கான். அதனால கிருஷ்ணனுடைய ரூபம் என்னவோ அதே ரூபத்தில் இருக்கிருக்கான். அது கிருஷ்ணனை போலேயே பாதுகாதேவியும் இருக்கான். அந்த கிருஷ்ணன் ரொம்ப கருப்பாச்சு அப்படின்னா இதுவும் வாசவரத்னரம்யான். வாசவரத்னம் இந்திரநீல கற்கள். இந்த நீளத்திற்கு பாதுகாவியில் அறிய படித்திருக்கக்கூடியனால அந்த நீளமான நிறம் இருக்கு. கண்ணனும் நிறம், பாதுகாவியும் நீள நிறம் சரியா. அது ஏற்பட்ட நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டமானா அந்த யோகிகளுக்கு பிரம்மத்தை காட்டுற. பிரம்மத்தை காட்டணும்னா பிரம்மத்தை எது பார்க்கணும்? யோகிகளுடைய கண்கள் நடுவில் இருக்க முடியாத கருவி இருக்கு. அந்த கருவியால பிரம்மத்தை தெரிவித்து அனுபவிக்கணும்னு அவ யோகம் பண்றான். ஆக எந்த எம்பெருமான செய்வதும் ஆகப்படுறாவா அப்படின்னு கேட்டா அன்னிச்சதான் அனன்ய திருஷ்யம். அனன்ய திருஷ்யம் இஸ்ரவாலே பார்க்க முடியாது எம்பெருமானாக தத்துவத்தை. யாரு யோகம் பண்றாரோ ஒழுங்காக ஒழுங்கா யமனியம் ஆசன பிராணாயாம பிரத்யாகார தியான தாரணா சமாதி என்று சொல்லக்கூடியதான யோகத்தை யார் ஒழுங்காக பண்ணுகின்றார்களோ அவர்களாலதான் அந்த கண்ணனை பார்க்க முடியுமே. ஏன் எம்பெருமானன் வேற யாராலையும் பார்க்க முடியாது. ஏன் அந்த தத்துவம் அப்பேற்பட்டது தத்துவம் சின்னத்தி தத்துவம் ஆச்சரியமான தத்துவம் சிலவாரே அறிய முடியாது. இத்தகையில் இருந்து மனசாலேயும் நினைக்க முடியாது, சொல்லாலையும் சொல்ல முடியாது, வேதத்தினாலே சொல்ல முடியாமல் அதுவே தமிழ்கிறது. அப்பேற்பட்ட தத்துவத்தை அநீச்சதாம் அதை தேர்றா இந்த யோகிகள்லாம் ஆசிரமங்களை உட்காந்து தபஸ் பண்ணி யோகம் பண்ணி எந்தமான கண்ணால பார்க்கணும்னு ஆசைப்பட்டு உள்ள தவிச்சுட்டு இருக்க அது மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அப்படி பண்ணிட்டு இருக்கிற காலத்துல நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டா சமாதி நயனஸ்ய கனிஹி நிஜேவான். அவ சமாதி பண்றாங்க சமாதியே அவளுக்கு எந்தமான பார்க்கணும்னாக்க எந்த கண்ணால பார்க்க முடியும் அப்படின்னா சமாதியாவது கண்ணாலதான் யோகமாவது கண்ணாலதான் எந்தமான பார்க்க முடியும். ஆக எந்தமான பார்க்கணும்னாக்க அந்த கண்ணில கருவி இருக்கணும். அந்த கருவியினால்தான் அவ பாப்பா இல்லையா. அந்த கருவி ஸ்தானத்துல நீ இருக்கிறாய் கணினி நீங்கேவான். கணினில கண்ணு இருக்கின்றான கணினிக்கா கருவி. அந்த கருவியெல்லாம் பிரம்மத்தை பார்க்கணும், இத பிற வஸ்துகளையும் பார்க்கணும் இல்லையா. அந்த வஸ்துகள் அது மாறி நீயும் இருக்க நீ எப்படி இருக்க அப்படின்னாக்க நீ கண்ணனை போல கருப்பா அந்த உருவத்தை தாங்கி இருக்கிறாய். அதே மாதிரி சமயத்துல ரெண்டு லட்சத்தினால கருப்பாகவே நீ இருக்கிறாய். அதே சமயத்துல சன்னி பிரகாசனி பகவத் ஜானத்தை எல்லாருக்கும் உண்டு பண்ணுகிறாய். அப்பேற்பட்ட பாதாவினி பாதுகாதேவியே நீ யோகிகளுக்கு கணினிங்கிறத கருவி போல இருந்துட்டு அவர்களுக்கு பிரம்ம ஜானத்தின் மாதிரி உண்டு பண்ணி தியானம் பண்ணியாக பண்ணி அவர்களுக்கு கருவியாலே தன் எம்பெருமானை பார்த்தாது பார்க்க முடியாத நீயே கருவி விசாரத்தில் நீ இருந்து கணினி போல கணினிக்கான கருவி கருவி போல இருந்து அவர்கள் பிரம்மத்தை சாட்சாத்திற்கு பார்க்கும்படியாக நீ உதவுகிறாய். ஆனால் அத்தேற்பட்ட சொல்லியுடைய நீ இரண்டு இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியம் அனுபவிக்கிறபடி மாதஸ்தலீலம் அதிகம் அதிகாரதேவன் காந்தி சமுதிகாஞ்சனபாதுகேத்வம் லட்சுமீகடாட்சருச்சுரை கரிணீலரத்னை லாவண்ய சிந்து புஷதை வரங்கதாமா. ஸ்லோகம் 692. மாதஸ்தலீலம் அதிகம் அதிகாரதேவன் காந்தி சமுதி காஞ்சனபாதுகேத்வம் லட்சுமீகடாட்சருச்சுரை கரிணீலரத்னை லாவண்ய சிந்து புஷதை மாதே பாதுகாதேவியை பார்த்து கேட்டுற அம்மா அப்படின்னார். அம்மா நீ எப்படி இருக்க தெரியுமா இப்ப நீ அப்படின்னு கேட்டா காஞ்சனகின் இப்படிதான் சொல்ல முடியாது, அப்படி ரொம்ப அழகா இன்னைக்கு ஏதாவது ஆகிக்கிறேன் நீ அப்படின்னாரு சுவாமி தேவியம் பாதுகையை பார்த்து. ஏன் அப்படின்னு கேட்டா பெருமாள் காவேரி கரைக்கு வேண்டிருக்காரு, உற்சவத்துல காவேரி கரைக்கு வேண்டிருக்காரு, காவேரி கரைக்கு போய் அங்க உற்சாகமா நடமாடுறார், பெரிதா பாவையை காக்கிண்டு உற்சாகமா நடமாடுறார். அந்த சமயத்துல பாவையைக்கு இன்னும் அழகான சேவை வந்ததுன்னார். எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா காவேரி கரைக்கு போன உடனே சமுத்திரத்துல என்ன வந்தது அது வர்ணிக்க ஆரம்பித்தால் சுவாமி தேசியம். சமுத்திரத்துல இருந்து யாரு உண்டானா மகாலட்சுமி உண்டானா. அந்த மகாலட்சுமி இருக்காத அந்த லட்சுமி கடாட்சருகிறேன் மகாலட்சுமியுடைய கடாட்சம் இருக்க அந்த கடாட்சம் உன் நீர் பாதிய மேல விழாது, பாதிய மேல விழுந்தா அது எப்படி இருக்குன்னு இருக்கா அந்த நீலமணிகள் இருக்க அந்த நீலமணிகள் எப்படி இருக்குன்னா லட்சுமி கடாட்சம் போல இருக்குண்டா. கவிகள் பார்வையே இன்னொரு கருப்பாக வர்ணிக்கிற வழக்கம், அதாவது கல்வி அடிக்க முடியாத அந்த கருவி இருக்க அது கருப்பு சரிங்களா, அதனாலதான் கடாட்சிக்கிறா பாக்கிறா, அதனால அதையும் பார்வையும் கருப்பாக சொல்ற வழக்கம். ஆனா அந்த கடாட்சமானது அந்த உன்னுடைய உனக்கு அழைக்கப்பட்ட அந்த நீல கற்கள் இருக்கேன் அது மேல படுகிறது. அந்த லட்சுமி கடாட்சம் அதுல படிஞ்ச உடனே லட்சுமி கடாட்சம் ஒரு கருப்பா அந்த கருப்பு நீளமா அந்த நீளத்தோட இந்திரநீலத்தினுடைய நீளமும் சேர்ந்து இன்னும் பரிணாம் அழகாக பிரகாசிக்கிறது. அது மாத்திரம் இல்ல இப்ப ரங்கநாதனோட லட்சுமி மகாலட்சுமி அழுத்த பிராட்டி எழுந்துட்டாங்க சோம்பலக்காய் கல்லுல அப்படி எழுதுகிற காலத்துல ரங்கநாதன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டா லாவண்ய சிந்து இருவரையினர் லாவண்ய சிந்து எம்பெருமான் அழுத்தர் அவன எங்க பார்த்தாலும் ஒரே அழகமயமா இருக்கான். செந்தாமரை கண்ணனவன், செந்தாமரை போன்ற திருக்கை உடையவன், திரு பாதங்களை உடையவன், நீரிண்ட மேகம் போன்ற அழகான உடல் நலத்தை உடையவன், மகாலட்சிகன் இருக்கிறதுனால என்ன அவருடைய கண்பார்வையை சேர்ந்து உன் மேல உள்ளது அப்படி உயர்ச்சியகன் அவன் சமுதிரம் போது அவன் அழகு சமுதிரம் இல்லையா ரங்கநாதன், அந்த ரங்கநாதன் அழகு சமுதிரமா அப்படின்னால எப்போது சமுதிரத்துல சமுதிரக்கரை நாம சஞ்சாரத்துக்கு போறோமானாக்க அப்போ அலை அடிக்கிறது, அலை அடிச்சா சமுதிரத்தினுடைய சிவரைகள் எல்லாம் வந்து மேல விடும் இல்லையா. அதுபோல இந்த எம்பெருமானாகிற எம்பெருமானுடைய லாவண்யம் அழகாகிற சமுதிரம் இருக்கேன் அந்த சமுதிரத்திலிருந்து என்ன பண்றது அலை அடித்து அதனுடைய சிவரைகள் எல்லாம் வந்து தெரிகிறது, அந்த தேவைகள் முத்து முத்தா இருக்கும் இல்லையா. அதுபோல இந்த இந்திரநீல கல்வம் வந்து அழைக்கப்படுகிறது எம்பெருமானுடைய அழகுக்கடையுடையிலிருந்து தெரிவிக்கப்பட்ட முத்துக்கள் போல அதாவது கரிய தேவைகளாக அது இருக்கு சரிங்களா. ஆனா அதுவும் சேர்ந்து அந்த அழகு சிவர்களும் இதை எப்படி இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய முத்துக்கள் நீலகத்தை நடந்திருக்கேன். ஆனால் எம்பெருமானுடைய பாட்டியினுடைய லட்சுமி கடாட்சத்தை போலவும் எம்பெருமானாகிற அழகு கடலிலிருந்து தெரிவிக்கப்பட்ட சிலவைகள் போலவும் இருக்கின்றவனுடைய நீல ரத்னங்கள் இருக்க அந்த நீல ரத்னங்களோட கூடி இருக்கிற நீர் பாதுகாதேவி இன்னைக்கு எப்படி விவசாயிக்கிறேன்னு கேட்டா ரொம்ப அழகா விவசாயிக்கிறேன். பெருமாள் காவேரிக்கு ஏழு ஏழுனார் உன்னுடைய அழகே நீங்கி போயிடுச்சு சரிங்களா, அப்படி அழகோடு நீ விவசாயிக்கிறார் என்று பாதுகாதேவியை மணிபாதரட்சேலாம்சுகை வலதி தஷ்ம சமுத்பவிஸ்தே சங்கச்சதே முனிதனஸ்ய மதிஸ்தமாதௌ பாத்ரௌ சமஸ்தஜகதாம் ரமணே நலஷ்யாஹ. ஸ்லோகம் 693. கிருத்தாவ குண்டனைபிஹி மணிபாதரட்சணே நீலாம்சுரைஹி வலதி வைஷ்ம சமுத்தவைஸ்தே சங்கச்சதே முனிதனஸ்ய மதிஸ்தமாதௌ பாத்ரௌ சமஸ்தஜகதாம் ரமணே நலஷ்யாஹ. ரங்கநாதன் காவேரி மணல்ல பற்றி உலாச்சிட்டு சன்னதிக்கு வந்தார். சன்னதிக்கு வேலைக்கு கரையில் உள்ள ஆசிரமங்கள் வழியாக இழந்தார். ரங்கநாதன் ஏற்றார் அந்த கொட்டு கேட்ட உடனே எல்லாருக்கும் எங்க புத்தி போகும், ரங்கநாதன் ஏற்றா ரங்கநாதன் ஏற்றா ரங்கநாதன் தான் புத்தி போகும். அந்த கரையில பக்கத்தில் இருக்க ஆசிரமங்கள் இருக்கேன், அதுல யோகிகள்லாம் பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருக்கான். சரிங்களா, அவளுக்கு ராத்திரி தான் தியானத்துக்கு சௌகரியமானது. யானிசா சர்வபூதானாம் சசியாம் ஜாகர்த்தி சன்யனி அப்படிங்கிறார் கீதாச்சாரியன். அதனால எல்லாருக்கும் எது இருட்டோ அந்த இருட்டுகளெல்லாம் சன்யனி யோகியா இருக்கிறவன் அப்பதான் கண் முடிச்சுப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம், அப்பதான் பகவத் தியானங்கள் எல்லாம் பண்ணுவான். அது மாதிரி ரங்கநாதனை தன்னுடைய புத்தியினால ஞானத்தினால தியானம் பண்ணிட்டு இருக்கான் ரங்கநாதன் வேற அப்படின்ட்டு. ரங்கநாதன் எப்படி இருக்கார், அழகான நீல நிறம் உள்ள கற்களாலே அலங்காரமாக இருக்க முடியாத பாதுகா தேவிய திருவில சாத்திக்கிட்டு அது வழியாக ரங்கநாதன் ஏற்படலாம். ஆக அந்த ரங்கநாதன் அவனுடைய திருவடி பாதுக இதெல்லாம் அப்படியே மனசால அண்ணா தியானம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கான் ஆசிரமத்தில யோகிகள்லாம் அப்படிங்கிற இந்த விஷயத்த சுவாமி தேசியம் சமர்க்காரமா வர்ணிக்கிறார். எப்படின்னு கேட்டவனாக்க அதிகாரித்தனம் போற உள்நாட்டு எடுப்பாள அவன் பொருட்சார புருஷன்கிட்ட போவான். தன் புருஷனை விட்டுட்டு இன்னொரு புருஷன்கிட்ட போவச்ச எப்ப போவான், ராத்திரி வேலையில தான் போவான். ராத்திரி வேலையில போவச்ச அப்பவும் யாரா பார்த்து தெரிஞ்சுட்டு போறாளே அப்படிங்கிறதுக்காக இருட்டா இருந்தாலும் கூட அன்னைக்கு அவ கருப்பு புடவையை கட்டிட்டு கருப்பு புடவையினால தன்னுடைய முகத்தையும் தலையெல்லாம் அண்ணா மூடிட்டு அவ பரபுருஷன் வீட்டுக்கு போய் அவனோட போய் சேருவாளாம். சரிங்களா, அதுபோல இங்க முனிவர்களுடைய புத்தி இருக்கேன். முனிவர்கள் ரங்கநாதன் நினைக்கிறவையோ அந்த ரங்கநாதனுடைய முனிவர்களுடைய புத்தி இருக்கேன். அந்த புத்தி முனிவர்களுடைய மனைவி மாதிரி வச்சார் சுவாமி. புத்தியாகிற மனைவி, இந்த மனைவி எங்க போறா அப்படின்னு கேட்டோம்னா பரபுருஷன் கிட்ட போறா. ஆறு பரபுருஷன் லட்சுமியுடைய அம்படியா பரபுருஷன் இல்லையா, அதனால லட்சுமி நாம்படியாங்கிட்ட அதாவது ரங்கநாதன் கிட்ட போய் சேர்றா. இவர் போது எப்படி போறா அப்படின்னு கேட்டோம்னாக்க அந்த ரங்கநாதனுடைய திருவிழி இருக்க முடியாத பாதையில் இருக்க முடியாத நீல நேர கற்கள் இருக்கேன், அதனுடைய ஒளி நிறைய வீசுறது. அந்த ஒளி வெளி நிறைய வீசுறதுனால இந்த யோகியனுடைய புத்தியாகிற மனைவி போறாவையோ அதிகாரிக்கணும் போறாவையோ இத போறச்ச அந்த நீலநிறத்தினுடைய ஒளிகளாகிற கருப்பு புடைய தன் மேல சீவிச்சுட்டு இருக்கா. சரிங்களா, யோகியனுடைய மனைவி புத்தியாகிற மனைவியானவர் எம்பெருமானுடைய நீலநிறத்தினுடைய ஒளியானது நிறைய படகப்பட்டபடினால அது கருப்பு புடைய மாதிரி இருக்கு. சரிங்களா, அந்த கருப்பு புடவைய தான் சூட்டிக்கிட்டு அந்த அப்படிதான் அர்த்தம். அந்த ஒளிவெள்ளத்துல நான் மூழ்கி இருக்கான் அர்த்தம் இருக்கு. அந்த மூழ்கி யோகியனுடைய புத்தியாகிற மனைவியானது எங்க போறா அப்படின்னா லட்சுமி ரமணன் கிட்ட, அதாவது மகாலட்சுமியினுடைய ஆம்படியான ரங்கநாதன் கிட்ட மனைவி புத்தியானது போறது அப்படின்னு அதிகாரித்தனம் பண்றது மாதிரி யோகியுடைய மனசை விசாரிச்சு அப்படி ராத்திரி வேலை யோகத்துல அப்படி ரொம்ப ரங்கநாதன அப்படி நல்லா நெருங்கி தியானம் பண்ணிட்டு சந்தோஷத்தை அனுபவிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு பேர் மாற்றி அதை ஆசாதிக்கிறார் சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்துல. நிதிதம் குஹாயாம் கிருஷ்ணானுரூப ஹரிணி ரவிசேஷ திருஷ்யா சித்தாஞ்சனம் தமசி யஸ்ய ந தேவி திருஷ்டேஹே. ஸ்லோகம் 694. திருஷ்டம் கதாசன பதாவனி நைவ ஜந்து சத்னோதிஹஸ்தனிதிம் நிதிதம் குஹாயாம் கிருஷ்ணானுரூப ஹரிணி ரவிசேஷ திருஷ்யா பகுதாதேவி நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டவனாக்க சித்தாந்தனம் மை மாறி இருக்க அப்படிங்கிறார். சாதாரணம் சில பேருக்கு புதையல் கிடைக்கிறது, அந்த புதையலை இருக்குன்னு பல பேர் சொல்லி கேட்டிருப்பா. அந்த புதையல் வீட்டிலேயும் சொந்த தோட்டத்திலேயும் இருந்தாலும் அதை பார்க்கணுமே, பார்த்து எந்த இடம் தெரிஞ்சு வெட்டி எடுத்தா புதையலை எடுக்கலாம். அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டா அதுக்கு பதிலுக்கு வைத்திய என்ன பண்றாங்க, மை தயாரிக்கிறான். அதாவது சித்தாந்தன் பேர் இந்த மைக்கு, அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மைய கண்டு தடவிட்டுமானாக பூமிக்குள் இருக்கிற வச்சு நமக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த மையை அவ பெற்று அந்த கண்ணில் போட்டுக்கிட்டு கொள்ளையை வீட்டில் நடிகை தேடி பார்த்து அந்த பொதையல் எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அப்புறம் வெட்டி எடுத்து பொதையல் எடுத்துட்டு அவர் சந்தோஷத்தை அடைகிறான். ஆக சித்தாந்தனம் இல்லாமல் பொதையலை பார்க்கவே முடியாது, போக்க பொதையில எடுக்கவும் முடியாது இல்லையா. இப்படி இருந்து உலகத்துல தெரிஞ்சிருக்கு. அதுபோல இங்க எம்பெருமான் எங்க இருக்கான், ஹிருதய குகையில இருக்கான். அவன் ஒரு நிதி பொதையல் நமக்கு ரங்கநாதன், அவன் எங்க இருக்கான், ஹிருதய குகையில அவன் சேவகாரிக்கிறான், அங்க இருக்கான். அந்த ஹிருதய குகையில இருக்க முடியாத நிதிய நாம் யோகிகள் என்ன பண்றா, தியானம் பண்ணி எவ்வளவு தியானம் பண்ணாலும் கூட தியானத்தினுடைய பலன் எப்போ அப்படின்னு கேட்டவானா, அந்த ஹிருதய குகையில இருக்க முடியாத நிதியாக ரங்கநாதன சாட்சாத்காரம் பண்ணாதான் அந்த யோகத்துக்கு பலன் உண்டு இல்லையா. ஆக இந்த யோகிகள் என்ன யோகிகள் அந்த தங்களுடைய ஹிருதய குகையில இருக்க முடியாத எம்பெருமானை ஜெயிக்கிறதுக்கு பிரத்யட்சமாக ஜெயிக்கிறதுக்காக என்ன பண்றா அப்படின்னு கேட்டா முதல்ல பாதுகாதேவியை அணுகிறார். பாதுகாதேவியுடைய அனுகிரகம் இருந்ததுனாக்க பாதுகாதேவியே அது ஒரு அஞ்சனம் மாதிரி, அது ஒரு மை மாதிரி. அதனால அவர் ரங்கநாதன தேவிக்கு மகிழ்கிறார் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். எட்டு முதலும் ஆதரபல ஒளிமை ஜந்துகு ஜந்துகு உலகத்தில் இருக்கிற மனுஷால் யாருமே ஒரு நாள் கூட சத்தனோதிசாஸ்திரம் குகாயாம் பூமியில அடியில குகையில வைக்கப்பட்டுவான நிதிய அந்த மை இல்லாமல் அதை பார்த்து இருக்க முடியாது. அதனால மை வேணும் குகையில மறைக்கப்பட்ட வஸ்துவை பார்க்கறதுக்கு. அத மாதிரி இங்கே கிருஷ்ண அனுரூப ஹரிணி ஏகதிருஷ்யா சித்தாஞ்சனந்தமசேஸ்வரேவி திருஷ்டே. அதனால நீ எப்படி இருக்க பாதுகாப்பு இருக்கீங்கன்னா கிருஷ்ணானுரூப உங்கள்கிட்ட ஹரிநீளம் இந்திரநீள கல்வி அழைச்சிருக்கு. அந்த நீளக்கு இந்திரநீளக்கள் எப்படி இருக்கு, கண்ணனுக்கு அனுகூலமாக இருக்கு. கண்ணனும் கருப்பம் இல்லையா, கண்ணனும் கருப்பு இந்திரநீளக்கலும் கருப்பு. ஆக கண்ணனுக்கு அனுபவமா இருக்க முடியாத இந்திரநீள கல் இருக்கேன். அந்த இந்திரநீள விசேஷம் அந்த இந்திரநீளத்தோட கூடுதலான பாதுகை இருக்க அந்த பாதுகை இப்ப அழகாக இருக்கு. அந்த கரிய நீலத்தோட பாதுகாதேவி அந்த இந்திரநீள கல் போலவே இந்த பாதுகாதேவி ஆகிட்டா. ஏன்னா அந்த பாதுகையை முழுக்கும் இந்திரநீளத்தினுடைய ஒளியாமல் சூழ்ந்திருக்கிறபடினால அது நீலநிலத்தோட பாதுகாதேவியாக இருக்கான். அந்த பாதுகாதேவியானவர் சித்தாந்தனம் யார் யோக யார் பண்றாலும் அவளுக்கு இந்த பாதுகாதேவியாக ஒரு சித்தாந்தனம் கிடைச்சால்தான் ஹிருதயத்தில் இருக்கும் குகையில் இருக்கும் பொருளாக இருக்கும் சாட்சாத்காரம் பண்ண முடியும். சித்தாந்தனம் துணசி எந்த யோகிக்கு நீ சித்தாந்தனமாக மையாக இருக்கிய பாதுகாதேவி அவர்களுக்கு ரங்கநாதன் காட்சி அளிக்கலாம். இல்லாத போனா நான் தேவி திருஷ்டே. அப்போ அவளுடைய கண்ணுக்கு ரங்கநாதன் புறப்பட மாட்டான், பாதுகையினுடைய அறிவு இல்லாத போனான். பாதுகையாக சித்தாந்தன மயில் இல்லாத போனா இப்ப ஹிருதயத்தில் ரங்கநாதன் யாரும் பார்க்க முடியாது. அதனால யோகிகள்லாம் எம்பெருமானை சாட்சாத்கரிக்கணும்னு சொன்னா எவ்வளவு தியானம் பண்ணாலும் போராது, தியானம் பண்ணத்தோட கூட பாதுகாதேவியினுடைய அனுகிரகமும் அவளுக்கு வேணும். பாதுகாதேவியுடைய அனுகிரகம் இருந்தா பாதுகாதேவி சித்தாந்தனம் மாதிரியவள். அந்த மொழியை அந்த மொழியை அந்த அனுகிரகமாகிற மொழி கெடுக்கிறதுனாக்க அவங்க கடுகையில் இருக்கின்ற ரங்கநாதன சாட்சாத்காரம் பண்ணி அழகாக செய்வதற்கு ஆணுத்தை அனுபவிப்பார். ஆனா யோகம் இப்பதான் சபலமாகும் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியம். மணிபாது கேத்துவாம் கிருஷ்ணாந்தரங்கருஜி ஹைநீல ரத்னைஹி விஸ்வாபராத சகனாய பதம் ததீயம் விஸ்வம்பராம் பகவதியும் சமயே பயந்தி. ஸ்லோகம் 695. பிரத்யேக ரங்கருபதேக மணிபாதுகே துவான் கிருஷ்ணாந்தரங்கருதி ஹரிநீலரத்னை விஸ்வாபராதபரணாய பதம் திருஜீயம் விஸ்வம்பராம் பகவதீம் சமயே பஜந்தி. ரங்கநாதன் ஆசிரமங்களின் வழியாக இப்படியே வரும்பொழுது தசாவதார சன்னதி வழியாக கோவிலுக்கு வந்துள்ளார். தசாவதார சன்னதியில தசாவதாரத்தில் பெருமாள் கண்ணனும் இருக்காரு இல்லையா, அந்த கண்ணனை பற்றி பின்னாடி சுவாமி ஜெய்சின்னு வர்ணிக்க போறார். அதுக்கு முன்னாடி கண்ணன் அவதரிக்கிறதுக்கு காரணம் என்ன, பூதேவியானவள் பூபாரம் தாங்க மாட்டாமல் எம்பெருமானத்திலே சரணாகதி பண்ண எம்பெருமான் கண்ணனாக அவதரித்து பூபாரத்தை குறைத்தான் இல்லையா, அதுக்காக அவதரித்தான். அதனால அதை மனதில் வச்சுக்கிட்டு இப்போ கண்ணனுக்கு அவதாரத்துக்கு காரணமான பூதேவியை இங்கே வர்ணிக்கிறார். பூதேவியா பாதுகாட்டு வர்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டால், எம்பெருமானத்தில் பூதேவி நிர்மலாதேவி லட்சுமி தேவி அதுக்காக இல்லையோ, அதுல பூதேவி கருப்பு மகாலட்சுமி சிறப்பு. அதனால பூதேவி கருப்பா இருக்கிறதுனால கருப்பா இருக்கிற பூதேவியாக பாதுகாதேவி நீ பூதேவியாக இருக்கியோ அப்படிங்கிறார். இதுக்கு இந்த கருப்பு வந்ததுன்னா பாதுகாதேவிக்கு இந்திரநீல கல்லு நிறைய இருக்கு, அதனுடைய ஒளி நிறைய பாதிக முழுக்கள் விழுகிறது. அதனால பாதுகாதேவி எப்படி இருக்கா போல நீளமா கருப்பா இருக்கா, ஆனா பூதேவி கருப்பு போல இதுவும் கருப்பா இருக்கிறதுனால நீ நீ பாதுகாதேவி நீ பூதேவியாக அவதரித்து ரங்கநாதனுடைய நிலை இருக்கையோ அப்படின்னு இங்கே வர்ணிக்கிறார். எதுக்காக பூதேவி ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டான், முன்ன பூபாரத போக்கத்துக்காக எம்பெருமானத்தில் சரணாகி பண்ணாலும் நீ பூதேவி அது மாதிரி இப்போ